மலரும் குளிர் நிலவும் உன் பார்வை என்ன சுகமோ முதலிரவில் புது உறவில் இந்த மஞ்சம் என்ன தருமோ பனிமலரும் குளிர் நிலவும் உன் பார்வை என்ன சுகமோ கதை சொல்லத்தான் வந்தது கலையாத உடையும் கை கொண்ட வளையும் விழ என்ன நோய் வந்தது பனிமலரும் குளிர் நிலவும் உன் பார்வை என்ன சுகமோ விரிந்த மலரில் சுரந்த தேனில் விழுந்த இளமை துடிக்கிறது விடியாத இரவில் விலகாத நிலையில் முடியாத பாடம் தொடர்கிறது உருகுது உருகுது தேகம் பெருகுது பெருகுது வேகம் வேகம் பனிமலரும் குளிர் நிலவும் உன் பார்வை என்ன சுகமோ அழகென்ற ஊரில் அலங்கார தேரில் வருகின்ற சிலையல்லவோ ஒரு கோடி இன்பம் தருகின்ற எந்தன் திருப்பாவை நீ அல்லவோ தளர்ந்த நடையும் வெளுத்த முகமும் சுமந்த துணையே நீ வருக வளமான தமிழில் விளையாடும் மகனை தாலாட்டு பாட நீ தருக